ாராயணீயம் பாகம் 22 சுகப்பிரம்ம மகரிஷி பரீட்சித் மகாராஜாவிற்கு மருவம் சேவைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். அதில் பரம பக்தனான துருவ மகாராஜனுடைய சரித்திரத்தை சொல்லி அந்த வம்சத்தில் வந்த பிரித்தி சக்கரவர்த்தியினுடைய கதையும் சொல்லி அவன் சனராஜ முனிவர்களின் உபதேசத்தால் மோட்சமடைந்தான் என்றும் கூறினார். இந்த திருவம்சத்திலே வந்த பிரச்சேக சொற்களுக்கு தக்ஷன் மறுபடியும் புத்திரனாக பிறந்தான் என்று கூறுகிறார். நான்காவது ஸ்கந்தசாரமாக நரநாராயணாவதாரம், தக்ஷயாகம், திருவச்சரித்திரம், பிருதுச்சரித்திரம் இவைகளை 16, 17, 18 தசகங்களிலே வர்ணித்த நாராயண பட்டத்திரி 19வது தசகத்தில் தக்ஷனுடைய புனர்ஜென்மத்தை வர்ணிக்கிறார். அதை இந்த பாகத்தில் அனுபவிக்கலாம். பிரது மகாராஜா அவனுடைய புத்திரன் விஜிதாசன், அவனுடைய புத்திரன் ஹவிர்தானன், அவனுடைய புத்திரன் பிராச்சீன பரிஜித்து, அவனுக்கு பிரச்சேக சொற்கள் என்று 10 புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்களுடைய புத்திரன் தக்ஷன். பிராச்சீன பரிஜித் என்பவன் பிரது மகாராஜாவினுடைய பேரனுடைய பிள்ளை, அதாவது கொள்ளு பேரன். பிராச்சீன என்றால் கிழக்கு நோக்கி, அதாவது கிழக்கு நுனியாக கர்ப்பங்களை பரப்பி யாகம் செய்ததால் இவனுக்கு பிராச்சீன பரிஜித் என்ற பெயர். பிருதுவினுடைய தர்மத்தையும் வைதிக கர்மாக்களையும் அனுஷ்டித்து வந்ததால் பிருது தர்ம கர்மதகா என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. இந்த பிராச்சீன பரிஜித் பல கஷேத்திரங்களுக்கு சென்று கிழக்கு நுனியாக கர்ப்பங்களை பரப்பி காமியார்த்தனாக யாகங்களை செய்து வந்தான். அதனால் உடனேயே காமிய பலன்கள் நிறைவேற அந்த பலன்களை கொண்டு மறுபடியும் காமியார்த்தமாகவே செய்து வந்தார். இவன் மீது கருணை கொண்ட நாரத பகவான் உபதேசம் பண்ணுகிறார். பிராச்சீன பரிஷம் கர்மசாசக்தமானசம் நாரதோ அத்தியாத்மோதயே. பிராச்சீன பரிசே, நீ பண்ணக்கூடியதான இது போன்ற கர்மாக்களினால் துக்கம் விலகி சுகம் எப்படி கிடைக்கும் என்று கேட்டார். காமிய கர்மங்களையே செய்வதனால் மனது கலக்கமடைந்துள்ளது, அதனால் அதற்கான வழியை தாங்களே உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு நாரத மகரிஷி, சரீரத்திற்காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது, சரீரம் அழியக்கூடியது, ஆத்மாவிற்கு அழிவில்லை, ஆகையால் சரீரம் முதலானவைகளால் ஏற்படும் துக்கத்தை போக்கிக் கொள்ள பகவானை உபாசனை செய்வதே ஒரே வழி என்று சொல்லி ஒரு பொய்யான கதையையும் சொன்னார். புரஞ்சனன் என்ற ராஜா இருந்தான். அவனுக்கு அபிஜ்ஞாதன் என்ற ஒரு நண்பன் இருந்தான். அந்த ராஜா தனக்கு ஒரு நல்ல அரண்மனையை தேடி ஊர் ஊராக அலைந்தான். பல இடங்களில் பார்த்தும் அவனுக்கு பிடிக்கவில்லை. கடைசியாக இமயமலை சாரலில் ஒரு அழகான பட்டணத்தை கண்டான். அதற்கு 9 வாய்ப்படிகள் இருந்தன. அந்த பட்டணத்திலிருந்து ஒரு அழகான பெண் வெளியே வந்தாள். அவளை பின்பற்றி 10 வேலைக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நூற்றுக்கணக்கான வேலைக்காரிகள் இருந்தனர். அந்த பட்டணத்தில் ஒரு 5 தலை நாகம் காவல் புரிந்து வந்தது. அந்த பெண்ணை புரஞ்சனன் விவாகம் செய்து கொண்டான். அந்த பட்டணத்திற்கு மேலே 7 வாசற்படிகள், கீழே 2 வாசற்படிகள் இருந்தன. இவன் அவிஜ்ஞாதன் என்ற தன் நண்பனை மறந்து மனைவி சொல்வதை நிறைவேற்றி காமியார்த்தமாக பொருட்களை வேண்டி யாகம் பண்ணி பிதற்கள் தேவர்கள் இவர்களை திருப்தி செய்தான். தேவான் புத்திரேன் பூபத்தேன் நானா காமோ யதா பவான் என்று பாகவதம் வர்ணிக்கிறது. மேலும் ஸ்திரீகளிடத்தில் மிகவும் அன்பு வைத்தவர்களுக்கு ஒரு கெட்ட காலமும் வரும். அப்படி இவனுக்கு வந்தது. சண்டவேகன் என்பவன் ஒரு ராஜா. அவன் இந்த பட்டணத்தை தாக்கினான். அதற்கு அவனுக்கு பலசாலிகளான 360 கந்தர்வர்களும் 360 கந்தர்வ ஸ்திரீகளும் உதவியாக இருந்தனர். பல வருஷங்களாக அந்த பட்டணத்தை அழித்து வந்தனர். அவர்களை எதிர்த்து பிரஜாகரன் என்பவன் போர் புரிந்தான். காலனுடைய பெண்ணான துர்பகை என்பவன் உலகம் முழுவதும் தனக்கு ஒரு கண்களை தேடி திரிந்து கொண்டிருந்தான். யாரும் கிடைக்காத நேரத்தில் யவனர்களின் தலைவனான பயம் என்பவனிடம் சென்று தன்னை மணந்து கொள்ளும்படி வேண்டினார். உன்னை ஒருவரும் தெரிந்து விவாகம் செய்து கொள்ள மாட்டார்கள். அதனால் நீ மனிதர்கள் உன்னை தெரிந்து கொள்ளாதபடி அவர்களுக்குள் புகுந்து அனுபவி என்று அதற்கு உதவியாக என்னுடைய யவன சைன்யத்தை அழைத்துச் செல் என்று கூறினார். மேலும் எனக்கு பிரஜ்வாரன் என்ற சகோதரன் உண்டு. அவனைப் போல் நீயும் எனக்கு சகோதரி. உங்கள் இருவருடனும் நம் சைன்யத்துடனும் உலகத்திற்கு தெரியாதவாறு நானும் சஞ்சரிக்கிறேன் என்று கூறினார். அவளும் யவன சைன்யங்களுடன் எல்லா இடங்களுக்கும் சஞ்சரித்துக் கொண்டு புரஞ்சனபுரத்தை அடைந்தாள். கந்தர்வர்களாலும் கந்தர்வ ஸ்திரீகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த நகரத்தை துர்பகையும் சைன்யங்களுடன் சென்று ஆக்கிரமித்தால் முற்றுகையிட்டாள். பிரஜ்வாரன் அந்த பட்டணத்தை தீயிட்டுக் கொளுத்தினார். இப்படி பலரால் பீடிக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் விட்டதால் அரசனான புரஞ்சனன் கதறி அழுது அந்த பட்டணத்தை விட முயற்சித்தான். அந்த சமயம் யவனர்களின் தலைவன் இவனை பிடிக்க வேண்டும் என்று தன் வேலைக்காரர்களை அனுப்பி அந்த யவனர்கள் அவனை மிருகத்தை போல கட்டி இழுத்துக் கொண்டு சென்றனர். அப்பொழுது புரஞ்சனனைச் சேர்ந்தவர்கள் துன்பத்தை அடைந்து வருத்தத்துடன் கூடவே சென்றார்கள். அந்த பட்டணத்தை காத்து வந்த 5 தலை நாகமும் வெளியேறியது. அந்த சமயத்திலும் நண்பனான அவிஜ்ஞாதனை நினைக்கவே இல்லை. இப்படி துக்கமடைந்த போதிலும் தன் மனைவியை நினைத்து நினைத்து வருந்தினார். அதனால் மறு ஜென்மத்தில் விதர்ப தேசத்து ராஜாவிற்கு பெண்ணாக பிறந்தான். வைதர்பியான இவளை மலையத்வஜன் என்ற அரசன் விவாகம் செய்து கொண்டான். இந்த ராஜா ஒரு சிறந்த பக்தன். ஸ்ரீ கோபாலனை ஆராதிப்பதற்காக தன் மனைவியுடன் குலாச்சலத்திற்கு சென்றான். அங்கு பகவானை ஆராதித்து அதன் பிரயோஜனமாக தன் ஆத்மாவை பகவானிடத்திலே சமர்ப்பித்தான். இப்படி சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிந்தது மனைவியான வைதர்பிக்கு தெளிவில்லை. தினமும் தன் பக்தாவின் பாதத்தை தொட்டு நமஸ்கரித்தது வழக்கம். அதுபோல் அன்றும் அவனுடைய பாதத்தில் காலை பொழுது சூடு இல்லாததை கண்டு அழுது புலம்பி சிதை தயாரித்து பக்தாவுடன் சிதையில் ஏற தயாரானார். அப்பொழுது பழைய நண்பனான அந்த பிராமணன் வந்து, நீ யார், ஏன் அழற என்ன தெரிகிறதா? உன்னுடைய நண்பன் நாம் இருவரும் ஒன்றுதான். பல வருஷங்களாக பிரிந்தாலும் அல்ப சுகங்களை தேடி உலகெல்லாம் திரிந்து ஒரு பெண்ணால் நிர்மாணிக்கப்பட்ட 9 வாசல் கொண்ட ஒரு பட்டணத்தை அடைந்தாய். அந்த பெண்ணுடன் விஷயபோகங்களில் ஈடுபட்டு என்னை மறந்து இந்த நிலையை நீ அடைந்தாய். நீ விதர்த்தராஜனின் மகளும் இல்லை, மலையத்வஜன் உனக்கு கணவனும் கிடையாது. நீ முன் ஆணாகவும் இப்பொழுது இந்த ஜென்மத்தில் பெண்ணாகவும் ஆனதெல்லாம் மாயை. நீ ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, நம் இருவருடைய சொரூபமும் சுத்தமானது. நானே நீ, நீயே நான். கண்ணாடியிலும் மற்றவர்களுக்கும் நாம் இருவராக தெரிகிறோம். இப்படி நினைவுபடுத்தியதால் முன் ஜென்மத்தில் தான் புரஞ்சனன் தன் நண்பன் அவிஜ்ஞாதன் என்றும் உணர்ந்து கொண்டான் என்று இந்த கதையை கூறி, ஏ பிராச்சீன பரிசே, பகவான் மறைந்து இருப்பதில் விருப்பம் கொண்டவர் என்பதால் ஆத்ம தத்துவத்தை மறைபொருளாக கூறினேன் என்று நாரத பகவான் கூறுகிறார். வர்கிஷ்மன் பாரோக்ஷேன பிரதர்சிதம் உண்மையான தத்துவத்தை உபதேசித்த பொய்யான கதையை உபதேசித்தார். ஆனால் பிராச்சீன பருகிட்டு இது ஞானிகளுக்குத்தான் புரியும், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு புரியும்படியாக உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினான். கருணை கொண்ட நாரத மகரிஷி மறுபடியும் உபதேசிக்க, புரஞ்சனன் ஜீவாத்மா, அவிஜ்ஞாதன் பரமாத்மா, பல பட்டணங்கள் மிருகம் முதலியான சரீரங்கள், 9 வகைப்படியுள்ள பட்டணம் மனித சரீரம், கழுத்துக்கு மேலே 7, கீழே 2, அந்த பட்டணத்திலிருந்து வெளியே வந்த பெண் புத்தி, இவளுக்கு 10 வேலைக்காரர்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், இவர்களுக்கு 100 வேலைக்காரிகள் என்பது அவைகளின் ஈடுபாட்டினால் ஏற்படக்கூடியது, 5 தலை நாகம், காவல்காரன், பஞ்சபிராணங்கள், ஆத்மாவான புரஞ்சனன் புத்தியுடன் சேருவது விவாகம். ஸ்திரீகளிடத்தில் அன்பு வைத்திருப்பவர்களுக்கு அப்பிரியமான காலம் என்பது வயோதிகம் மூப்பு. கண்டவேகன் என்பது திரும்ப திரும்ப வரும் வருஷங்கள். 360 கந்தர்வர்கள், 360 ஸ்திரீகள், இரவு பகல். பிரஜாகரன் பிராணவாயு. துர்பகை ஜரை என்று சொல்லக்கூடியதான கிழப்பணம். பயம் மிருத்து. தன்னை மணந்து கொள்ளும்படி ஜரை இவனை வேண்டினார். கிழப்பணத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள் என்பதால் உன்னை யாரும் கல்யாணம் செய்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் என்றான். யவனர்கள் சரீர வியாதி மனோவியாதி. பிரஜ்வாரன் வைஷ்ணவ ஜரம். இவனை சகோதரன் என்கிறான் மிருத்து. இவன்தான் சரீரத்திலிருந்து ஜீவனை பிரித்து எடுக்க உதவியாக இருக்கக்கூடியவன். நீயும் சகோதரியாக கடவா என்பது துர்பகை. ஜீவனை வெளியேற்ற உதவி செய்ய வேண்டும் என்பது கந்தர்வ புருஷர்களும் ஸ்திரீகளும் புரஞ்சனின் கட்டணமான சரீரத்தை பீடித்தனர். பயம் என்ற மிருத்தியும் ஜரமும் உள்ளே நுழைந்தனர். மிருத்து சரீரத்திலிருந்து ஜீவனை பிடித்து இழுத்தான். மிருத்துவின் வீடான யமலோகத்திற்கு யமனர்கள் சைன்யங்கள் மனோவியாதிகள். புரஞ்சனன் என்ற ஜீவாத்மாவைச் சேர்ந்தவர்கள் பிராணங்கள் இந்திரியங்கள் துக்கத்தோடு ஜீவனோடு சென்றனர். புரஞ்சனன் ஜீவன் நண்பனான அவிஜ்ஞாதனை பகவானை நினைக்கவில்லை. மனைவி புத்தி அவளை மரண சமயத்தில் நினைத்ததால் விதர்ப தேசத்தில் பெண்ணாக பிறந்தான். மரணிக்கும் காலத்தில் எதை நினைக்கிறோமோ அதாக புனர்ஜென்மமாக வரும் என்பது சொல்லப்படுகிறது. ஆகையாலே நீ பகவானை நினைத்து அவனிடத்தில் பக்தியை செலுத்தி அதற்கு பகவானுடைய குணங்களை சொல்லும் கதைகளை சிரவணம் பண்ணி பக்தியும் வைராக்கியம் ஏற்படும் என்று உபதேசித்தார் நாரத மகரிஷி. இதை கேட்ட பிராச்சீன மகரிஷி பிரஜாசிருஷ்டியும் ரட்சணத்தையும் செய்யும்படி தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு ஏகாதிர சித்தனாக எம்பெருமானை தியானம் பண்ணி மோட்சத்தை அடைந்தான். பிராச்சீன மருகி ராஜருகி பிரஜா சர்காபிரக்ஷணே ஆதிஷ்ய புத்திராணகமத் தபசே கபிலாஹ்ரமம் தத்ரைகாக்ரமானா வீரோ கோவிந்த சரணாம்புஜம் விமுக்த சங்கோனுபஜன் பக்தா மக்ஷாம்யதாம் அகாதி என்று பாகவதம் வர்ணிக்கிறது. இந்த விஷய சாராம்சங்களை எல்லாம் பிரிது தர்ம கர்மடகா என்று சிறந்த தர்மத்தையும் கர்மங்களையும் சொல்லி நாரதனுடைய ஆத்மோபதேசத்தால் பிரசேத சிக்கலின் பிதாவான பிராச்சீன பரிசு தங்களிடம் சாயுஜ்யத்தை அடைந்தார் அல்லவா என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்திரி. மேலும் மறைந்து சொல்லக்கூடிய அத்தியாத்ம தத்துவத்தை சொல்லக்கூடியதான இவர்களுடைய கதைகளை கேட்பவர்களும் சொல்லக்கூடியவர்களும் மோட்சமடைகின்றனர் என்று பலஸ்ருதியும் ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஏதத் அத்யாத்மம் அபாரோக்யம் கீதம் தேவரிஷிணானக பிராச்சீன பரிசுக்கும் அவன் மனைவி சதத்ரி என்பவளுக்கும் பிறந்தவர்கள் பிரசேதஸ் என்ற 10 பிள்ளைகள் என்று முதல் ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் பட்டத்தில். 2 ஸ்லோகத்தில் அவர்கள் சிறந்த பக்தர்களாகவே திகழ்ந்தார்கள். தந்தை பிள்ளைகளின் மூலமாக பிரஜாசிருஷ்டி செய்ய விரும்பினார். ஒரு சிறிய காரியம் செய்தாலுமே பகவத் அனுகிரகம் இருந்தால்தான் நிறைவேறும். பிரஜா சிருஷ்டி என்பது பெரிய விஷயம் என்பதால் முதலில் பகவத் அனுகிரகம் வேண்டும் என்று பரிசுத்தமான ஜல தீரத்தில் தபஸ் பண்ணுவதற்காக மேற்கு சமுத்திரத்திற்கு சென்று அங்கு ஒரு புண்ணியமான சரஸ் இருந்தது. அதை அடைந்தார்கள். பிரச்சேத சத்துவாக்கியம் சிரசாதாய சாதவம் பிதாவின் கட்டளைப்படி தபஸ்செய்வதற்கு மேற்கு திசை நோக்கி சென்றவர்கள் அங்கே சமுத்திரம் போன்ற ஒரு ஏரியை கண்டார்கள். அந்த சரஸ் மகான்களின் மனது போல தெளிவாக இருந்தது. அதில் ஹம்சம் சாரசம் சக்கரவாகம் போன்ற பட்சிகளின் சப்தங்களும் உத்தலம் தாமரை செங்கழநீர் புஷ்பம் இந்திரம் போன்ற மலர்களால் நிரம்பியும் தபஸ் செய்வதற்கு சிறந்த இடமாக இருந்தது. பயோனிதிம் பச்சிமேட்ட மனோகரம் சந்தோகரம். அப்படி மனதுக்கு இனிமையான இடத்தை பிரசேத சொற்கள் கண்டார்கள் என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரி. மூன்றாவது ஸ்லோகத்தில் தபஸ் பண்ண சென்ற பக்தர்களான பிரசேதசுக்களை பார்ப்பதற்காக ஆசைப்பட்டு பக்தர்களில் சிறந்தவரான பரமசிவன் அங்கு சென்று ஹே குருவாயூரப்பா தங்களுடைய சோத்திரத்தை அவர்களுக்கு உபதேசம் செய்தாரல்லவா என்று வர்ணிக்கிறார் பட்டத்ரி. தேவரிஷிகளும் ராஜரிஷிகளும் பிரம்மரிஷிகளும் பரம பக்தரான பீஷ்மரை பார்ப்பதற்காக குருக்ஷேத்திரம் வந்ததாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. காரணம், பக்தர்களை தரிசிப்பது நன்மையை தரக்கூடியது. அத்திர பிரம்ம ரிஷய சர்வே தேவ ரிஷயஸ்த சத்தமா ராஜ ரிஷயஸ்த தத்ரா சந்திரஷ்டம் பரதபுங்கவம் என்று இங்கே பட்டத்தை பகவத்கீர்த்தனிதம் சமாதிதோ பவா என்று தங்கள் தீர்க்கமான நாராயண சரத்தை ருத்ரன் அடைந்தார் என்று வர்ணிக்கிறார். அதிகாலையில் செய்யக்கூடிய ஸ்நானத்திற்கு கங்கா ஸ்நானம் என்று கூறுவர். பொதுவாக தீர்த்தமாடும் பொழுது அவகாகன ஸ்நானம் பண்ண வேண்டும், அதாவது மூழ்கி ஸ்நானம் பண்ண வேண்டும். அதனால் அஜ்ஞானம் போகும், நாஸ்திக்கம் போகும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதனாலேயே புண்ணிய தீர்த்தங்களிலும் கோவில் உற்சவ தீர்த்தவாரி அவகிரக ஸ்நானம் முதலவைகள் செய்ய வேண்டும் என்று வைத்துள்ளார்கள். அதனால் அவநம்பிக்கை போய்விடும். அப்படிப்பட்ட ஸ்ரீ குருவாயூரப்பா தங்களுடைய தீர்த்தத்திற்கு வந்து பரமசிவன் பிரசேதசுக்களுக்கு உபதேசித்தார் என்கிறார். அவர்களை பார்த்து பரமசிவன், பகவான் எனக்கு எப்படி பிரியமானவனோ அப்படியே பாகவதர்களான நீங்களும் பிரியமானவர்கள். பாபத்தை போக்கி நன்மையை தரக்கூடியதான மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை சொல்கிறேன் கேளுங்கள் என்றார். அத பாகவதா யூயம் பிரியாத் பகவான் யதா நமத் பாகவதானாம் ச பிரேயானன்யோஸ்தி கரீஜிதே இதம் விவித்தம் ஜத்தவ்யம் பவித்ரம் மங்களம் பரம் நிஸ்ரேயசகரம் சாபி ஸ்ரூயதாம் தத்வதா விவஹ. நான்காவது ஸ்லோகத்திலே ருத்ரனால் உபதேசிக்கப்பட்ட ஸ்தோத்திரத்தை ஜலத்தின் நடுவில் இருந்தபடி 10,000 வருஷங்கள் ஜபித்தனர் பிரச்சேதசுக்கள். யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி என்று கீதையில் கண்ணன் சொல்லியபடி ஜபம் செய்வதால் பாபங்கள் அழிந்துவிடும். குருவினிடம் உபதேசம் பெற்ற மந்திரங்களை தினமும் கொஞ்சமாவது ஜபித்தே ஆக வேண்டும். குருவினிடத்தில் அவமரியாதை எண்ணம் ஏற்பட்டால் அகால மரணம் ஏற்படும். ஜபிக்காமல் விட்டால் தாரித்ரம் ஏற்படும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. குரோர் அவஜ்ஞயா மிருத்யு மந்திர தியாகா தரித்ரமா என்று. ஆகையினாலே பரமசிவனே குருவாக வந்து உபதேசித்ததை 10,000 வருஷங்கள் ஜபித்தனர். திருவள்ளத்துக்கு கிடைத்தது போல இவர்களுக்கு பகவத் தரிசனம் சீக்கிரம் கிடைக்கவில்லை. துருவன் சீக்கிரதா என்று வர்ணிக்கிறார் பட்டத்தில். காரணம், துருவன் ஐகிக்க சுகம் வேண்டி தபஸ் செய்தான், உடனே கிடைத்தது. இவர்கள் மானச சாட்சா்காரம் ஏற்பட்டு அதிலே அனுபவித்ததால் காலதாமதம் ஏற்பட்டது. ஜிதந்த ஆத்மவித்யஸ்வஸ்தயேஸ்வஸ்திரஸ்துமே ஆனந்த ரூபியாகவும் ஞானிகளுக்கு எப்போதும் நன்மையை கொடுக்கக்கூடியவராகவும் சிறந்து விளங்கக்கூடிய பிரபுவே எனக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று பகவானை பற்றின ஸ்தோத்திரங்களை உபதேசித்தார் ருத்ரன். அதனாலே இதற்கு ருத்ர கீதை என்ற பெயர். பத்மகோஷ பலாசாட்சம் சுந்தர ப்ரூ சுமாசிகம் சத்விஜம் சுகபூலாட்சம் சமகர்ண விபூஷணம் தாமரை இதழ்கள் போன்ற கண்கள், அழகான புருவங்கள், அழகான மூக்கு, அழகான பற்கள், அழகான கண்கள், கண்ணங்கள் உடைய முகம், சமமான காதுகள், ஆபரணங்கள் இவைகளுடன் தரிசனம் தர வேண்டும் என்று தியானித்து தபஸ் செய்தார்கள் பிரஜேதசுக்கள். இப்படி செய்வதால் வரும் நன்மையை காலையில் எழுந்து ஸ்ரத்தையாக இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டாலோ சொன்னாலோ அவர்கள் கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. 5வது ஸ்லோகத்தில் பிரச்சேதசுக்களின் தபஸின் காரணமாக அவர்கள் குலமே மேன்மை அடைகிறது, கடை தேறுகிறது என்று வர்ணிக்கிறார். பிராச்சீன பரிசின் பெற்றவர்களான பிரச்சேதசுக்கள் கணக்கில்லாத அளவு 10,000 வருஷங்கள் ஜபம் செய்தனர். இது யஜ்ஞமாகி நம்மை காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் நமது குலத்தில் யாராவது தர்மத்திலிருந்து நழுவியிருந்தால் அவர்களையும் காப்பாற்றும். இவர்களுடைய முன்னோர்களான பிதா பிராச்சீன பரிசு, அவருடைய பிதா அவிர்தானன், அவருடைய பிதா விஜிதாசன், அவருடைய பிதா பிருது, அவருடைய பிதா வேணன், இவர்களில் தேவர்களுக்கு அவிர்வாகம் இல்லாமலும் தர்ம காரியங்கள் பண்ணவிடாமலும் தடுத்தவன் வேணன். ஆனால் இவர்கள் செய்த ஜபத்தால் அவனுக்கும் நற்கதி கிடைத்தது. ஆகையினாலே காயத்ரியா பரோ மந்திரா நமாதூர் தெய்வதம் பரம் என்று காயத்ரி மந்திரத்தை காட்டி உயர்ந்த மந்திரம் இல்லை என்கிறது சாஸ்திரம். ஆறாவது ஸ்லோகத்தில் பிரத்யேக சித்தலுக்கு பகவான் பிரத்யட்சமாகி தரிசனம் கொடுத்ததை வர்ணிக்கிறார். கிருபாபலேன பகவானை காண வேண்டும் என்று பல வருஷ காலம் ஜபித்ததால் கருணாமூர்த்தியான பகவான் கருடாருடனாக சேவை சாதித்தான். நான்கு திருக்கைகளுடன் பெருமாள் சேவை சாதித்தது தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடியதான நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுப்பதற்காக கருட வாகனத்தில் சேவை சாதிப்பது அனிஷ்ட நிவர்த்தி இஷ்டப்பிராப்தியுமான மோட்சம் கொடுப்பதற்காகும். அதுவும் இல்லாமல் எட்டு கைதனுடன் புஜாபிரஷ்டாதி என்று அட்டபயகரத்தனாக சேவை சாதித்தார் என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்சத்திரி. பறவையேறு பரம குருடாரி என்னை கை கொண்டதில் பிறவி எண்ணம் கடலும் பத்தி பெறும் பதமாகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு தீக்குழி வேகின்றதால் அருவே எண்ணம் அமுதவாறு தலைப்பத்தி வாய் கொண்டதே என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். கருடாருடனான பகவானை நாம் சேவித்தால் அந்த எம்பெருமான் நம்மை கடைப்பேற்ற வேண்டும், மோட்சம் கொடுக்க வேண்டும், நித்தகைஞரம் கொடுக்க வேண்டும் என்று நீ என்னை கை கொண்ட அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டானால் இரவு செய்யும் பாவக்காடு சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா இப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த பாவ கூட்டங்கள் தீக்குழியே வருகின்றதால் எல்லாம் தீயில் பற்றி அது பஸ்மாகிவிடும். அதனாலே எம்பெருமானுடைய பரமானந்தம் என்று சொல்லக்கூடியதான ஆனந்த பிரவாகத்திலே இந்த பெருவிங்கிறதான சமுத்திரம் வட்டி போய்விடும். அந்த அமுத ஆறு அதை தலை கொண்டு விடும். அந்த அனுபவமானது நமக்கு கிடைக்கும் என்று அந்த கருடவாகனான் எம்பெருமானுடைய அந்த விசேஷ அனுகிரகமானது அனுபவிக்கப்படுகிறது ஆழ்வாராலே. அதை இங்கு அனுபவிக்கிறார் நாராயண பட்டத்தில். ஏழாவது ஸ்லோகத்தில் பகவானை பார்க்க வேண்டும் என்று குறிக்கோளுடனே ஜபம் செய்ததா இவர்கள் எதுவும் கேட்காமலேயே பகவான் இவர்களுக்கு வரமளித்தான் என்று வர்ணிக்கிறார். யோகஸ்மரன் சந்தியாயாம் விஷ்மான் அனுஜனம் நரக தஸ்யப்ராத்ருஷ்வாத்மசாம்யம் கதாபூதேஷு சௌஹிருதம் ஏது மாம் ருத்ரகீதேன சாயம் பிராதசமாஹிதாக எவர்கள் பிராத காலத்திலும் சாயங்காலத்திலும் உங்களை நினைக்கிறார்களோ பிரசேத சொற்களை அவர்களுக்கு சகோதர ஒற்றுமையும் எல்லா பிராணிகளிடத்தில் ஜெயை கருணையும் ஏற்படும். எவர்கள் ருத்ரகீதையால் என்னை துதிக்கிறார்களோ அவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறேன் என்கிறார் பகவான். அதற்கு இந்த நாராயணன் கேட்பதாலேயே இரண்டும் சித்திக்கும்படியாக வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்தில். எட்டாவது ஸ்லோகத்தில் பகவானே அவர்களை பார்த்து அனுகிரகம் செய்ததை வர்ணிக்கிறார். நீங்கள் விரக்ஷங்களுடைய பெண்ணான வார்க்ஷியை மணந்து கொண்டு அவள் மூலம் தக்ஷன் என்ற புத்திரனை அடையப் போகிறீர்கள், பிறகு என்னை வந்து அடைவீர்கள் என்று அனுகிரகிக்கிறார். அபிரதக் தர்மசீலானாம் சர்வேஷாம் சுமத்யமா அபிரதக் தர்மசீலேயம் பூயா பத்யர்பிதாசயா திவ்ய வருஷ சகசிராணாம் சகசிரமகதௌ தசா பௌமான் போக்ஷித போகான் வை திவ்யாம் சானக்கிரகான் மம கதமையன பாயின்யா பக்த்யா பக்த குணாசயாக உபயாஸ்தயித்யுத்தாம நிர்வித்ய நிறையாதுதா கிரகேஷ்வா விஷதாம் சாபி பும்சாம் குஷல கர்மணாம் மத்வார்த்தா யாத்ரியாமானாம் நபந்தாய கிரகாமதாக. ஒரே விதமான தர்மம் செயல் இவைகளை உடைய உங்களுக்கு அதேபோல் வாக்ஷி என்ற பெண் மனைவியாக வரட்டும். தேவமான கணக்குப்படி 10 லட்சம் வருஷங்கள் சுகபோகங்களை அனுபவித்து இந்திரிய பலம் குறையாமல் நரகத்திற்கு சமமான போகங்களை விட்டு நல்ல காரியங்களை செய்வீர்கள் என்று அனுகிரகித்தார். இவர்கள் உடலால் 10 பேர்கள் தவிர மனதாலும் தர்மானுஷ்டானத்தினாலும் ஒன்றாக இருந்தனர். ஆகையால் இவர்களுக்கு இப்படி வரம் கொடுத்தான் பகவான். 9வது ஸ்லோகத்தில் பகவானிடத்தில் அனுகிரகம் பெற்று தபசை முடித்துக் கொண்டு ஜலத்திலிருந்து வெளியே வந்தார்கள் பிரஜேதசுக்கள். பூமியில் கால் வைக்க முடியாதபடி மரங்கள் மண்டு கிடந்தன. இதனால் கோபம் கொண்டவர்கள் வாயிலிருந்து நெருப்பையும் காற்றையும் கட்டி மரங்களை எரிக்க தொடங்கினார்கள். ததோ அக்னிமாரதோ ராஜன் நமஞ்சன் முகதோருஷா மகிம் நிர்வீருதம் கர்ப்பம் சம்பர்த்தக யுவாத்தையே. அப்பொழுது பிரம்மாவை தடுத்து நிறுத்தினார். உடனே மரங்கள் சந்தோஷத்துடன் தங்கள் பெண்ணை மணந்து கொள்ளும்படி பிரத்யேக சொற்களுக்கு கொடுத்தன. மரங்களுக்கு உயிர் உண்டு என்றும் மனிதர்களே மரங்களாக பிறக்கின்றன என்றும் மகாபாரதம் போன்றவைகள் கூறுகின்றன. ஆச்சாரியனி, நீ என்று ஒருமையிலும் குங் என்று அகற்றியும் வேத வித்துக்களை வாதத்தில் தோற்கடித்தும் வரும் மனிதன் சுடுகாட்டில் கழுகு பருந்து முதலியவைகளால் வட்டமிடக்கூடிய மரமாக முளைக்கிறான் என்கிறது சாஸ்திரம். குருந்தம் கிரத்திய ஹுங் கிரத்த விப்ரம் நிர்ஜித்ய வாதகா ஸ்மசானே ஜாயசே விரக்ஷா கங்க கிருத்ராதி சேவிதா என்று. புல் முதலான சிறுச்சிறு செடிகள் மரங்கள் இவற்றிற்கும் ஞானம் உண்டு என்றும் இவைகளே எங்களுக்கு மேன்மையான தெருவை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுவதாக இதிகாசங்கள் கூறுகின்றன. சர்வா பிரஜா பிராமணத்துவம் நரேந்திரன பிராமணத்வாத்மனமஸ்திஞ்சிதே. சாதாரண சொற்கள் கர்ப்பங்களாக பிறக்க வேண்டும் என்றும் மரங்கள் யாகத்திற்கு யுகஸ்தம்பங்களாகவும் மிருகங்கள் தாகத்திற்கு தேவத ஆராதனத்திற்கு பயன்படக்கூடிய க்ஷீரத்தை கொடுக்கக்கூடிய பசுக்களாகவும் எல்லா பிரஜைகளையும் வேதாத்தியனம் பண்ணக்கூடிய பிறப்பை அடைய வேண்டும் என்றும் வேண்டுகின்றனர். அப்படி இந்த மரங்கள் பிரஜேதர்களுக்கு தங்கள் பண்ணை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. 10வது ஸ்லோகத்தில் பிரஜேதர்கள் 10 லட்சம் வருஷங்கள் இல்லற வாழ்க்கையை சுகமாக கழித்தனர். அவர்களுக்கு தக்ஷன் புத்திரனாக பிறந்தான் என்று வர்ணிக்கிறார். பிரஜேதர்களுக்கு தக்ஷன் என்ற பிள்ளை பிறந்தான். இவர்கள் கிரகஸ்தர்களாக இருந்ததால் 10 லட்சம் வருஷங்கள் சுகபோகங்களில் மட்டும் இல்லாமல் பல யாகங்களை பகவத் பிரீத்யர்த்தமாக செய்தார்கள். கொஞ்ச காலம் கழித்து மனைவியை புத்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு ஜாஜலி என்பவர் எந்த இடத்தில் முக்தி அடைந்தாரோ அந்த இடத்திற்கு சென்று யோகம் செய்து ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டனர். ததபுத்தன்ன விஜானா ஆசதோக்ஷத பாஷிதம் ஸ்மரந்த ஆத்மஜே பாரியாம் விசர்ஜப்ராவிரஜன் கிருஹாதி தீட்சிதா பிரம்மசத்ரேன சர்வபூதாத்மேதசா அப்பொழுது நாரத பகவான் அங்கே வருகிறார். உடனே எழுந்து நமஸ்கரித்து அவரை வரவேற்று உபசரித்து அர்ஜபாத்தியங்கள் ஆசனம் எல்லாம் சமர்ப்பித்து விஜ்ஞாபனம் செய்கிறார்கள். குருவாக பரமசிவனார் உபதேசிப்பதும் ஹரிநாராயணன் பகவான் உபதேசிப்பதும் இல்லறத்தில் இருந்த எங்களுக்கு மறந்து விட்டது. சம்சாரத்தை தாண்டக்கூடிய ஆத்ம ஜானத்தை எங்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சமாகதம் தவுத்தாய பிரணிபத்யாபிநந்தேசம் சுகாசீன மதாபுருவன்னே சுவாகதம் தே சுர சுரவிஷேத்ய நித்யானோ தர்சனம் கதா தவ சங்கிரமணம் பிரம்மன் அபயாய யசாரவேகே யதாதிஷ்டம் பகவதா சிவேனாதோக்ஷேன ச அக்ரிஹேஷு பிரசக்தானாம் பிராயசாட்சதம் பிரபோ தன்ன பிரஜோதயாத்யாத்ம ஜானம் தத்வார்த்த தரிசனம் ஏனாஞ்சசா தரிசியாமோ துஸ்தரம் பவசாகரம். ஏ முனிஸ்ரேஷ்டரே, தங்களின் சஞ்சாரம் சூரியனின் சஞ்சாரம் போல் மக்களுக்கு பயமில்லாதது, அதனால் எங்களுக்கு நல்லதை உபதேசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். நாரத பகவானும் அவர்களுக்கு உபதேசம் செய்தார். மரத்தின் வேரில் விடும் ஜலமானது எப்படி கிளை பூ காய் எல்லாம் வளர்ச்சியடைய காரணமாக இருக்கிறதோ அப்படியே பிராணனுக்கு செய்யும் திருப்தி எல்லா இந்திரியங்களுக்கும் திருப்தி அளிக்கிறதோ அப்படி பகவானுக்கு செய்யும் ஆராதனம் எல்லா தேவதைகளுக்கும் பண்ணதாகிறது. அப்படி பிரஜேதர்களுக்கு அனுகிரகம் பண்ணின குருவாயூரப்பா எனக்கும் ரோகத்தை போக்கி அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்த பாகத்தில் ரிஷப சரித்திரத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹா.